சமாஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிப்யமர்ச்சித பதாம்பதே யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததி தராணி திருணாய மேலே அஸ்மத் குருவர் பகவதோஸ்ய தேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேர நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரி குலம் பிரணமாமி மோத்ரா பூதம் சரஸ்த மகதாக்வய பக்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தான் ஹிருதேன பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வதனானுமோதனம் சர்வார்த்ததம் தி சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத்தாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி திநாள் என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளன் என்றும் அருமறைகள் அந்தாவி செய்தான் அடியிலேயே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாவிரேன் வளர்த்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தீர் சிலாமானுகமனிதன் வாய்ந்த மரப்பாலும் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் சந்தனை வேகம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோழை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மலைகளாயினும் இன்று முதல் தாய் சடகோபன் முன்பால் வளர்த்தை தத்தாய் ராவான்கன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி சொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போன் யாழி நிசை வேத தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேபிராட தீந்து தற்பேரிட ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சததி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜயா ஸ்ருதி சிர சூரியுத்த பாரக்கவாத் யாக்குருவன் நிஜமாந்த லக்ஷ்மணம் நிர்பத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதாஹதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோக சூக்தேஹ சஹசிரசத்சங்கியக பாஷ்யகாரம் காலத்தினுடைய பிரபாவம் அப்படின்னு ஒண்ணு எப்பவுமே நம்மளுடைய பிரவிற்த்திகள்ல உண்டாகும். காலங்கிறது எல்லாருக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஈஸ்வரன்னா எல்லாரையும் ஆளக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். காலத்துக்கு கட்டுப்படாமல் எதுவுமே கிடையாது, எந்த வசுவுமே கிடையாது. ஒரு தாமரைப்பு மலரணும்னா கூட அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. ஒரு பழம் பழுக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துலதான் பழம் பழுக்கும். காலங்கிறது எல்லாத்துக்கும் காரணம், சககாரி காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த காலம் இப்போ ஒரு மண்ணிலேருந்து ஒரு பானை பரணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் அப்படின்னு உண்டு. அதுக்கு இத்தனை காலம் பிரதீட்சிக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பார்த்தோம்னா அனாதி பகவான் காலா அப்படின்னு பிரமாணம் வச்சாங்க. காலத்தை பத்தி சொல்லும்போது பகவான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஒரு ஈஸ்வரத்துவங்கிறது காலத்துக்கும் இருக்கோ இன்படியாக இருப்பான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆட்சி இருக்கிறது காலம். அப்போ எல்லா வசுக்களுக்குமே காலம் காரணமா இருக்கும்போது நம்மளுடைய சுவாவம் முதலானதுக்கெல்லாம் கூட காலங்கிறது ஒரு ஒரு விதமா காரணமா இருக்கு. சாத்விக காலம், ராஜச காலம், தாமச காலம் அப்படின்னா பிரிச்சு போவோங்கிற ஆணிக்கத்தில் சொல்லும் போது பிராமிய முகூர்த்தி சம்பராத்தை நிச்சராம் பரிசீத்தே பிராம முகூர்த்தத்தில் எழுதுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அது சாத்விகமான காலம், தத்துவோத்தரமான காலம் இதே அப்படின்லாம் சக்கியான சொல்லுவது. மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லும்போது தத்துவோத்தரமான காலம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஒரு சாத்விக காலத்துல நம்ம ஒரு காரியம் செஞ்சு அதுக்கு நல்ல பலன் அப்படின்னு இருக்கும். ராத்திரி வேலை ஒரு 10 மணிக்கு மேல, 11 மணி, 12 மணிக்கு மேல அப்படின்னா அது தாமச காலம். இந்த தாமச காலத்துல நம்ம தமோ குணத்துக்கு இடம் கொடுத்து அப்போ படுத்துட்டு தூங்கணும். சாத்விக காலத்துல சத்துவகுணத்துக்கு இடம் கொடுக்கணும். சத்துவகுணத்துக்கு இடம் கொடுத்தா சத்வா சஞ்சாயகே ஞானம் அப்படின்னு ஞானங்கிறது பிறக்கும். தமத்தினாலே சோம்பேறித்தனம் தான் வரும். இப்ப தாமச காலம், அந்த தாமச காலத்துல நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம வளர்த்துட்டு நம்ம அந்த சமயத்துல தூங்கிடணும். தூங்கினா நல்லது. ஆனா அப்பட்ட வியாச பகவானே கூட புராணங்கள் பண்ணும்போது சாத்விக காலத்திலே சத்துவகுணம் பிரச்சனமாக இருக்கும் போது சாத்விகர்களான மனுஷர்களுக்காக பண்ண புராணத்தை சாத்விக புராணம், தாமச காலத்திலே தாமச பிரகதிகளுக்காக அவர் பண்ண புராணம் தான் தாமச புராணம். அப்ப அவரும் அந்த தாமச காலத்துல பண்ணாரா? அதையும் அவரும் தமசுக்கு வசப்பட்டு இருந்த அப்படின்னு சொல்றார். ஏன்னா பகவானே அவதாரமா இருந்தா கூட அவர் ஒரு ஜீவாத்மாவான படினாலே அவருக்கு சத்தரஜ சமஸ்தி உண்டு, எல்லாருக்குமே உண்டு சத்தரஜ சமஸ்தி, சர்வவேகம் உண்டு. அதனால அவர் பகவான் என்ன பண்றாரு கேட்டா, தாமசமான காலத்திலே அவர் தாமச புராணம் பண்ண வச்ச தாமச பிரகதி இருக்காரு, சாத்விகமான காலத்திலே சாத்விக புராணம் பண்ண வச்சிருக்க, ராஜசமான காலத்திலே ராஜச புராணம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னா, காலத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சகல. அப்படி இருக்கும்போது சகல மாத்திரம் இல்ல, மீற முடியாது. காலத்தை மீறி செய்வது கஷ்டம். எல்லாருமே காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்ப இருக்கக்கூடிய யுகம்ங்கிறது கலியுகம். அப்ப கலியுகத்தினுடைய சுபாவம் அப்படின்னு என்னதான் இருக்கதான் இருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் தான், வேற வழி கிடையாது. இந்த கலியுகத்தில் இருந்துட்டு கலியுகத்தை ஜெயிக்கணும். கலியுகத்தை ஜெயிக்கணும்னா என்னன்னு கேட்டா, அந்த கலியுக தர்மங்கள்னா கலியுகத்துல இருக்கக்கூடிய அதர்மம் தான் நிறைய வரப்பு, அதெல்லாம் நம்ம கிட்ட வராதபடி நம்ம பார்த்துக்கணுமா? அப்படி நமக்கு அப்படி பார்த்துக்க காலத்தையும் மீறி கலியுகத்தையும் ஜெயிச்சு நம்மளை அதை பார்த்துக்க யாரால முடியும் அப்படின்னா பகவானால் தான் முடியும். நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ண முடியும். நான் பார்த்து சொல்லப்போற கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாருக்கு அருள் செய்யும் அப்படிங்கிற தன்னுடைய பக்தர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணுவாரா, கலியுகம் இல்லாத பார்த்துப்பாரா, கலியுகத்தில் இருக்கவாளுக்கு கூட அந்த கலியுகமே இல்லையே அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் பார்த்துப்பாரு. ஒரு ராத்திரியே இருக்கும், ராத்திரி 12 மணினே இருக்கும். ராத்திரி 12 மணிக்கே கோயில வந்து அழகான ஒரு உற்சவம் ஒண்ணு நடந்துட்டு வச்சுக்கோங்க, அழகான கோஷ்டி நடந்துட்டு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இந்த தாமசம் தான் மறந்து வரும் மொத்தம். இந்த ராத்திரி 12 மணிக்கே அந்த கோஷ்டியை வந்து இங்கே பெருமாள் பேசி அப்படி இப்படி இப்போ தாத்தா 3 வரைக்கும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் சத்தகாலம் அப்படின்னு சொல்ல முடியாதே அது இருக்கும். அந்த மாதிரியாக அதனுடைய காலம் அதனுடைய சுபாவத்தையும் மறந்து நமக்கு வந்து வேற காலத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை கொடுக்கக்கூடியதாக ஆக்க முடியும் பெருமாள்னால. கலியுகத்தையும் கிருதயுகம் ஆக்க முடியும் பெருமாள்னால. அப்படின்னா என்ன சொன்னா, கலியுகத்தின் நம்மையா வசப்படாதபடி பண்ணி கிருதயுக தர்மங்களையும் நமக்குள்ளே செலுத்திருக்க முடியும். அந்த மாதிரியாகத்தான் ஆழ்வார்களே கலிவெய்தி கலியன் திருவங்கி ஆழ்வார்க்கு கலிவெய்தின்னு திருநாமம். கலியுகத்தை ஜெயிச்சவராங்களே கலி தீட் அப்படின்னு திருநாமம். கலையாமி கலி துவம்சம் அப்படிங்கிற கலியை ஜெயிச்சவர் நம்மாழ்வார். கலியை ஜெயிச்சவர், கலியை ஜெயிச்சவர் யாருன்னா ஆழ்வார்கள் திருவங்கி ஆழ்வார் நம்மாழ்வார். பரீட்சித் மகாராஜன் கலியை ஜெயிச்சவர் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார்னா, அவன் ராஜாவா வரும்போது கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி துவாபர யுகமா இருந்தது, கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சது, கிருஷ்ணாவதாரம் முடியச்சே கலியுகம் ஆரம்பம். அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் வந்து கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிருச்சுங்கிற கேள்விப்பட்ட உடனேயே தர்மபுத்திரர் வந்து அவரும் ராஜ்யத்தை தான் விட்டுட்டு அவரும் காட்டுக்கு போயிட்டார். சரி நாமளும் பிராணத்தியாகம் பண்ணலாம்னு அப்போ கலிக்கு கொண்டாட்டம் ஆயிட்டான். கிருஷ்ணாவதாரம் போயிட்டு எப்போ தர்மபுத்திரம் போயிட்டாரோ இப்போ நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கலியுகமானவன் உள்ளுக்குள்ள வர கலிபுருஷன். அப்போ பரீட்சித் மகாராஜன் பரம பாகவதனா இருக்கிறபடினால கிருஷ்ணனுடைய சரித்திரங்களிலே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த கலியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக திக்விஜயம் பண்றான் அப்படின்னு பாகவதன் போறோம். அங்கங்க போய் திக்விஜயம் பண்ணி கடைசியில் கலிபுருஷனை கண்டுபிடிச்சிட்டான். கலிபுருஷனை கண்டுபிடிச்சு அவன் கொல்றனும் பார்க்கும்போதுதான் அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்றான். இவருடைய மகாராஜ பரீட்சித் மகாராஜன் காலில் கலிபுருஷன் விழுந்து சரணாகதியும் பண்ணிட்டான். உடனே பரீட்சித் மகாராஜன் அபயம் கொடுத்துட்டான். ஏன்னு கேட்டா, இது நவை குடாகேச யசோதராம் பத்தாஞ்சலேர்வை பயமஸ்தி கிஞ்சிகளே. இது கிருஷ்ணனுடைய ராஜ்யம், அர்ஜுனனுடைய ராஜ்யம் இந்த சனாகதி பகவானுக்கு யாரா இருந்தாலும் அபயம் உண்டு, அதனால அபயம் உண்டு சேர்ப்பான். கலிபுருஷன் கலிபுருஷன் வந்து என்ன கொல்லக்கூடாது, சரி நீ இங்க இருக்கக்கூடாது, என் ராஜ்யத்துல கிடையாது அப்படின்னா உன் ராஜ்யத்துல ஒரு அஞ்சு இடத்துல நான் இருந்துக்கிறேன், ஒரு நாலு இடத்துல நான் இருந்துக்கிறேன் கேட்டான். சரி நாலு இடம் விட்டு கொடுத்தான் அந்த கலிபுருஷனுக்காக. எந்த இடத்துல தியூதம் பானம் ஸ்திரீகா சூனா நாலு இடம், எங்க தியூதம் இருக்கோ சூதாட்டம், எங்க பானம்னு மத்தியபானம் இருக்கும், எங்க துஷ்ட ஸ்திரீகள் இருக்காலும், எங்க ஹிம்சை இருக்கோ அந்த நாலு இடத்துலயும் தண்ணி இருக்கக்கூடிய இடம் இருக்கு, நாலு இடத்துல இருந்துட்டோம் பேசணும். அதுக்கப்புறம் கலிபுருஷன் என்ன பண்ணா, நானையும் வாங்கிட்டு இன்னொன்னு போட்டு கொடுக்கலேன்னா இன்னொரு இடம் சரின்னு அஞ்சாவதாவது கொடுத்தார். இது நிறைய பைசா தேவையில்லாம எக்கச்சக்க பைசா எங்க சேர்ந்துருக்கோ அங்க போய் இருந்துக்கோங்க. இதே நமக்கு தெரியும் ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமா பைசா வந்துருக்குவாங்க, அப்போ கலிபுருஷன் கோலாக வந்து அந்த இடத்துல போலாம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படியாக அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணா, பரீட்சித் மகாராஜன் இந்த அஞ்சு ராஜ்யத்துக்கு வேற பார்க்கணும், நிறைய பேர்த்த பைசா சேரக்கூடாது, தன் ராஜ்யத்தில் தூதம் பானம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டான். அப்போ கவி ஜெயிச்சான் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி சுவாமி நம்மாழ்வார் கலியும் கெடும் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. கலியும் கெடும்னா எப்படி நம்மாழ்வார் கலியை கிடவிட்டார் அப்படின்னா, ஒன்றும் தெய்வம் உலக முடியும் அப்படின்னு அந்த உபதேசத்தினாலே கலியை கிடவிச்சிருக்கார். ஏகப்பட்ட சீனிஷ்வர்கள் உண்டானதுக்கு நம்மாழ்வார் தான் காரணம் அப்படின்னு முதலே பார்த்துருவோம். அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் அநேக அர்ச்சாவதாரங்களை பாடினாலே இன்னைக்கு 108 டிசிடேஷன் கணக்கு போட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் திருமங்கையாழ்வார் தானே காரணம். ஆனால் கலியுகத்தை இவர்கள்லாம் கிருதயுகமாக ஆக்கிறாராம். அப்படியாக கலியுகத்தை ஒழிப்பதற்காக, அதாவது கலியுகத்தில் இருந்துமே கலியுகத்தை நாம் கஷ்டப்படாமல் நாம் இருக்கும்படியாக சுவாமி நம்மாழ்வார் நமக்கு அருள் செய்த பாசுரங்கள் இந்த திருவாரூரின் பாசுரங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதை கலியும் கடும்னு ஆரம்பிச்சு பல இடங்கள்ல சுவாமி நம்மாழ்வார் அதை பத்தி சொல்ற, இதை பத்தி கலியுமே இதே கவலைப்படாதோ. கலிஸ்தே கிருதே இதே ஒரு பிரமாவசனம் கிருதயத்தை கூட கலியும் சொன்னார். யாருக்குன்னா தேசி நாட்சிதா, யார் பகவானை நினைக்கிறையோ அவர் கிருதயத்தில் இருந்தா கூட அவனுக்கு கலியும், யார் பகவானை நினைக்கிறானோ அவன் கலியுகத்தில் இருந்தா கூட அவருக்கு கிருதயம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வைபவத்தை நமக்கு ஆழ்வார் கொடுத்தார். இப்போ அதை பேசக்கூடிய இந்த பாசனம் இல்லை, இப்போ கடைசி ரெண்டு பாசனம் பார்க்கணும். மிக்க உலகுகள் தோறும் மேவி கண்ணன் திருமூர்த்தி, நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக, தொக்க அவரது குழாங்கள் எங்கும் பரந்தனதுண்டீர், ஒக்க தொழுகித்திராகில் கலியுகம் ஒன்றுமில்லையே தொண்டீர். தொண்டீர்களே, நீங்களும் எம்பெருமானை சேவித்தீர்களானால் கலியுகம் ஒன்றுமில்லை. கலியுகம் ஒன்று கலியுகத்துக்கு பயப்பட வேண்டாம். எல்லாரும் காலத்துக்கு பயந்துடாங்க, ஓடிஞ்சுட்டான் யாரை கட்டி நாங்க என்ன சாப்பிடுறது காலம் விட்டு போச்சு, நாங்க என்ன பண்றது காலம் விட்டு போச்சு, இந்த காலத்துல நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கோமா இல்லையா. ஏன் இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணா இந்த காலத்துல தான் முடியும் சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம எங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். காலத்தினுடைய கோலம் எதுவும் பண்ண முடியாதுன்னு எம்பெருமானை நம்பினால் இந்த கலியுகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டாங்க. எங்கும் பிறந்தத சொல்லி ஒக்க தொழுகிட்டார்கள் நீங்களா பாருங்க பல பேர் எப்படி ஆனால் பூலோகத்துல எத்தனையோ பேர் போன பாசுரத்துல சொன்ன மாதிரி இங்க பகவரும் மிக்கது உலகே அப்படின்னு சொன்ன மாதிரி பூலோகம் மொத்தமும் சிவீஸ்வரர்கள் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்களும் எம்பெருமானை ஆசிரியர்கள் அந்த கோஷ்டிகளை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பாசத்துல என்ன சொல்றாருன்னா, மேல் நோக்கங்களை எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரம்மதேவன், அதுக்கப்புறம் சிவபிரான், அதுக்கப்புறம் இந்திரன், இதனாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய லோகத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானை தான் ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டான்னா, அவரவர்களுக்கு அந்தந்த பதவியை கொடுத்ததே பெருமான் தானே, கிருஷ்ணனை சேவித்துதானே அவர்களெல்லாம் அந்தந்த பதவியை பெற்றுக் கொண்டார்கள். அதனால நீங்கள் எந்த தேவர்களை சேவிக்கிறீர்களோ அந்த தேவர்களுடைய கதையை எடுத்து பாருங்கள். அவர்களெல்லாம் கண்ணனுடைய திருநேர்மையை அவர்களெல்லாம் ஆசிரியித்து கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே தங்கள் தங்கள் உலகத்திலே இருந்து கொண்டு தாங்கள் ஆதிபத்தியம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையாலே மனுஷர்களை பார்த்து தெரிந்தாவிட்டால் கூட பரவாயில்ல, உங்களுடைய தெய்வங்களை பாருங்கள். தெய்வத்தை பார்த்தாவது நீங்கள் திரும்பி எம்பெருமானை ஆசிரியங்கள் ஆசிரியத்தால் கலியுகம் என்பதை ஒன்றுமே இல்லை, ஒன்று யாக ஆகிவிடும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். மிக்க அதாவது நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக பக்க அமரர் சுவாங்க. நக்கபிரான் சேவிரார், இந்திரன், அயன், பிரம்மா, இன்னும் யார் யார் இருக்காரோ எல்லாரும் அவர்களுக்கெல்லாம் அந்த பதம் கிடைச்சது எப்படி, யாரா இருந்தான்னு தெரியும். எம்பெருமானை ஆசிரியத்துதானே எத்தனையோ கல்பகாலங்கள் எம்பெருமானை ஆசிரியத்துனா பிரம்மா வந்து அந்த பதத்தை பெற்றார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அது மாதிரி ஆசிரியத்துல சிவன்கவர் சிவஸ்தானத்தை பெற்றார், இந்திரங்கவர் இந்த ஸ்தானத்தை பெற்றார். சிவாஷத்துல சொல்லும்போது இந்த இந்திரன், சிவன், பிரம்மா முதலான பெயர்கள் எல்லாம் தேவதத்தாதி நாமங்களை போல வெற்றியை சொல்வதில்லை. தேவதத்தாதி நாமங்கள்ல வெற்றியை சொல்றது இவருக்கு ஒருத்தருக்கு, நம்ம பூலோகத்துல பிறக்கிற ஒருத்தருக்கு நாம ரமேஷன் பேர் வைக்கிற வச்சுக்கோங்க, ரமேஷன் அவருடைய பெயர், அதான் முடிஞ்சுவது. இந்த மாதிரி இந்திரன் அவருடைய பெயர் இல்லை, சிவன் அவருடைய பெயர் இல்லை, அது ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல யார் அடுத்த இந்திரன் வராளோ அவர் தான் இந்திரன் சொல்றது. அதனால இதெல்லாம் வெற்றியை சொல்றது இல்லை, இதெல்லாம் சம்ஸ்தானத்தை சொல்வது. அதனாலே வந்து வேதத்துல சொன்ன இதை மொத்தத்துக்கும் என்கிட்ட அங்க ஒரு பிரச்சனை வந்தது. வேதத்துல இந்திரன் இந்திரன் பெயர்லாம் சொல்லியிருக்கேன், இப்ப இந்திரன் இல்லாட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டு வந்தது. அப்ப அந்த வேத மட்டத்தை எப்படி சொல்றது, இப்ப எதுவும் நிச்சயமா நிச்சயமான பிரச்சனை தான் வருது. அதுக்குதான் சிவாச்சியத்துல பதில் சொல்லும்போது அப்படின்னா இல்லை, இந்திரன் எல்லாம் வந்து ஒரு ஆளு சொல்ற பெயர் இல்லை, அதெல்லாம் மொத்தமும் ஸ்தானத்தை சொல்ற. ஒரு இந்திரன் போனா கூட அடுத்த இந்திரன் வருவார், இவன் போனா கூட அடுத்த இந்திரன் வருவார், கவலை இல்லை அப்படின்னு. தலைமுடியும் சதுமுகனன்று இவர் முதலாம் தனமெல்லாம் அகைய வினைப்பயனாகி அறிந்து விடுபடுகின்ற இவரெல்லாம் வினைப்பயன் இல்லை, அவாவா தன்னுடைய கர்மபலனாக வந்தவா. அப்போ எத்தனையோ கோடி யுகங்கள் எம்பெருமானை ஆராதனம் பண்ணி பிரம்மாவானவர் அந்த ஸ்தானத்தை பெற்றார், சிவனானவர் அந்த ஸ்தானத்தை பெற்றார் அப்படின்னு ஒக்க அமரர் சுதாங்கள் அவர்கள் எல்லாம் கண்ணன் திருமூர்த்தி மேரி கண்ணனுடைய திருமூர்த்தி ஜெயித்து மிக்க உணர்வுகள் தோறும் எங்கும் பறந்த அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அவர்கள் அவாதவர்கள் அவர்கள் ஆச்சரியமா காரணமா நாம என்ன நினைச்சு இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம், பிரம்மாவானவர் சக்தி லோகத்துல எத்தனை கல்ப காலங்களா இருந்திருக்கார், அந்த மாதிரி எத்தனை யுகமா இருந்திருக்கார், சிவனானவர் கைலாசத்துல எத்தனை வருஷ காலம் இருந்திருக்கார். அதனால நம்மளை காட்டிலும் பல விதத்துல வேணும், நமக்கு ஒரு 100 வயசு, ஆனா அவங்க எத்தனை இதே விதாந்தரங்களா இருந்திருக்காங்க. அதனால நம்மளை காட்டிலும் சிரேஷ்டர்களானவர்கள் அவர்கள் தான், அதனால அவர்களை ஆசிரிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர்களும் மிக்க உலகங்கள் தோணும், நம்மளை காட்டிலும் சிரேஷ்டமான தம்முடைய உலகங்கள்ல அவர்கள் எங்கும் பறந்திருந்தது எதனாலே அப்படின்னு கேட்டானா, கண்ணன் திருமூர்த்தி மேவி கண்ணனை ஆசிரியப்படுகிறான். திருமூர்த்தினா திரு விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். அவாவும் சுபாசிரியமாக ஒரு விக்கிரகத்தை மனசுல நிறுத்தி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வச்சிருக்காங்க, அந்த அந்த ஸ்தலத்துல அவளும் வந்திருக்காங்க. எம்பெருமானை ஆசிரியத்தார்கள் வாசம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமூர்த்தியை ஆசிரியத்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஆசிரிக்க எம்பெருமானை மனசுல பிடிச்சி இருக்கிறீங்க, சுபாசிரியம்னு சொல்ல முடியும், ஆச்சரியமாக நிற்காது. தியானம் பண்ணா எம்பெருமானுடைய திருமையை இருந்தாதான் தியானம் பண்ண முடியும். பிரம்மா என்ன நினைச்சாரா, மேல நாபி கவலத்துல முதல் முதல்ல பிரம்மா வந்த போது அப்போ அப்போ பிரம்மாவுடைய சிந்தையை பற்றி 2-3 சரித்திரம் இருக்கு, சீமன் பாகவதத்துல இருக்கு. அதுல ஒண்ணு, இப்ப மூலமான திருமேனியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன், பெருமாளுடைய திருமேனியை நான் சேவிக்கிறேன். தான் எங்க வந்தேன்னு பார்த்தா கமலம் இருக்கு, இந்த கமலம் எங்கேன்னு வந்ததுன்னு பார்த்தா அது தண்டு இருக்கு, இந்த தண்டு எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா கீழே பார்க்க முடியும், ஏன்னா ரொம்ப நீளமா போயிட்டே இருக்கு. அவர் தண்டுக்குள்ள புகுந்து போய் பார்த்தா, ஆனா ரொம்ப தூரம் போயிட்டு அவரே திரும்பி வந்துட்டேன், உண்மையை போய் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப என்னதான் பண்ணலாம், இந்த தண்டு எங்கிருந்து வந்தது, இந்த கமலம் எங்கிருந்து வந்தது, நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்ப தண்டு இருக்கோ அப்ப தண்டுக்கு ஆதாரமா ஏதாவது இருக்கணும், வந்து எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்ணார். தீர்க்க காலம் தபஸ் பண்ண அப்புறம் பெருமாள் வந்து தன்னுடைய திருமையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அப்போ பிரம்மாவும் எம்பெருமானுடைய திருமணியை சிரிச்சுதான், ஓ இவர்கிட்டேன்னா நான் வந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சிவபிரானும் எம்பெருமானுடைய திருமணியை சிரிச்சுதா, நக்கபிரானும் அப்படின்னு, நக்கபிரானோ ஒன்றுங்கிறது சிவபிரான் அப்படின்னு சொல்ல வழக்கம், பிரானா உபகாரங்கள் அர்த்தம், நக்கன்னா நக்னன் அர்த்தம். உபகாரகன்னா அது அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. தம்முடைய பக்தர்களுக்கு உபகாரகனா அப்படின்னு வியாக்கியம் பண்ணியிருக்காங்க. அவருடைய பக்தர்களுக்கு அவர் பெரிய உபகாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு. விஷமே வந்த போது கூட போய் விஷத்தை சாப்பிட்ட பெரிய உபகாரம் பண்ணிருக்காரு. தேவர்கள்லாம் அமிர்தத்தை கடையும் போது விஷம் கொடுத்து இப்போ விஷத்தை எடுத்தோடனே முதல்ல விஷத்தை எடுத்துன்னு இவர்கிட்ட போயிட்டான். அவர் வேண்டாம் இது பெருமாள் அந்த சிந்தையை கொடுக்குறார். பெருமாள் பக்கத்திலே இருக்காரு, அவர்கிட்ட வரக்காம நேர் வந்து அவர்கிட்ட போயிட்டார். இவர்கிட்ட போயிட்டான் விஷம கொடுத்து நீங்க தான் அனுகிரம் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அனுகிரம் பண்ணும். அப்ப நக்கவீரன் உபகாரம் பண்ணக்கூடிய இவன் ஹயன் இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் அப்படின்னு அவருக்கு அந்த சாமர்த்தியம் எப்படி வந்தது? அவர் விஷத்தை காட்ட போது கூட அவர் விஷத்திரானே வரக்கூடிய பாதகம் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அச்சுநாத்ம நாமக்கிறானே நாம பிரபாவத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அவர்கள் எல்லாம் கண்ணன் திருமூர்த்தி மேவி எம்பெருமானுடைய திருமூர்த்தி திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி சொரூபத்தை தியானம் பண்ண பிடி கிடைக்காமல் அவாறும் திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணி அதனுடைய பிரபாவத்தினாலே மிக்க உலகங்கள் தோறும் ரொம்ப சிரேஷ்டமாக நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகம் அதுக்கப்புறம் கைலாச லோகம் இதன் லோகங்கள் தோறும் எங்கும் பறந்தன சொல்லி எத்தனையோ லோகம் இருக்கு. அக்னி லோகம், வாயு லோகம், வருண லோகம், வேறு லோகம், எத்தனை லோகம் இருக்கு? அந்தந்த லோகத்துல எத்தனையோ தேவர்கள் தேவர்கள் கணக்கே பண்ண முடியாது. வேதத்தில் உள்ள தேவதைகளே எதிர்த்துக்கும். இது தவிர அநேகம் மேகம் இருக்கிற தேவதை மகாபாரத்துல ஒரு மேகமும் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த மேகத்துல ஒரு தேவதையா மேகத்துக்கு மேல ஒரு தேவதை கீழே ஒருத்தன் பார்த்தா அந்த மேகத்தை பார்த்து பிரார்த்திக்கிறான், மேகமே மேகமே எனக்கு பலன் குரு அப்படின்னு பிரார்த்திக்கிறான். இதை பார்த்து மேகத்துல போயிட்டு இருக்கிற அந்த தேவனுக்கு மனசு உருகி போய் இவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கறமே அப்படின்னு மகாபாரத்துல தெரிவித்து என்கிட்ட வந்து கேட்கறானே மேகதெய்வமே மேகதெய்வமே எனக்கு ஏதாவது புது கேட்கறான். மழைய தெய்வம் சொல்லலையா, வைஷ்ய தெய்வம் சொல்லலையா, அது மாதிரி மேகத்தையும் தெய்வம்ங்கிறான். எனக்கு ஏதாவது புதுவும் கேட்கறான் அப்படின்னா அந்த மேகதேவன் என்ன பண்றான், நேர கிருஷ்ணன் கிட்ட போய் என்கிட்ட ஜீவ சொத்தன் கேட்கறான், அவனுக்கு நான் ஏதாவது கொடுத்தாவிடணும் எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான் மகாபாரதன் கதை. அதனால எல்லாருமே மேவி கண்ணன் திருமூர்த்தி கண்ணனுடைய திருமூர்த்தியை மேவி மிக்க உலகங்கள் தோறும் இந்த தேவர்கள் தொக்க அமரர் கூடாமல் எங்கும் பறந்தன எல்லாத்தையும் பறந்து இருக்கிறார்கள். தொண்டீர் தொண்டீர்களே ஒக்க தொழுகிறார்கள் அவர்களுக்கு சமமாக நீங்களும் இங்கே பாகவதரோடு கலந்திருந்து எம்பெருமானை நீங்கள் சேவனம் செய்வீர்களானால் கலியுகம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கலியுகம்ங்கிறது ஒன்றும் இல்லை. சதுர்முக பசுபதி சதமக பிரபுதி சமஸ்தேவ நிகரங்களும் பரமபுருஷ சமாசிரேனத்தாலே லப்த லோகாதிபத்தியர் ஆனார்கள். அவர்களுக்கு அந்த லோகத்தில் ஆதிபத்தியம் கிடைச்சதுக்கு காரணம் எம்பெருமான். அது ஆனவென்று நீங்களும் அவர்களைப் போலே எம்பெருமானை ஆசிரியக்க வல்லீர்களாகும். இக்கலியுகம் ஒன்றும் இல்லையே ஒக்க திருப்பிக்கிறார்கள் சொன்னவர்கள் தெரிவித்தா அந்த கலியுங்கிறது வந்து நிறுவனமா கலியுகத்துக்கு பயந்துட்டு நான் போய் சிரிக்கிறேன். எல்லாரும் இல்லை இது ஒன்றுமோ அது ஒன்றுமோ இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ திருடைய கிரகங்களுக்கு பயந்துட்டு கிரகங்களுடைய காலத்தில் விழறாவே கால் விழறா உங்க காலத்தில் அது கிடையாது. சனீஸ்வரனுக்கு பயந்துடோ இல்ல நவ கிரகங்களுக்கு பயப்படுறதா? இப்போ புதிய ஒரு ட்ரெண்ட் என்னங்கன்னா நவ கிரகங்களுக்கு கிரகங்களுக்கு பயப்படுறவா நவ கிரகங்களுடைய கல்வி விழறா? நீங்க ராகு பூஜை பண்ணுங்கோ கேது பிரீத்தி பண்ணுங்கோ ராகு பிரீத்தி பண்ணுங்கோ அப்புறம் சனீஸ்வரன் பிரீத்தி பண்ணுங்கோ அப்ப அதுக்கு கோயில் இருக்கு சனீஸ்வரன் கோயில் அப்படின்னு ராகுக்குன்னு ஒரு கோயில் கேத்துக்குன்னு ஒரு கோயில் அப்படின்னாட்ட சில கோயில்கள் நவகிரகமே முன்னாடி சுத்த சுத்தம் சுத்திடுவான். அந்த நவகிரகங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வேகமா சுத்த முடியும் அவ்வளவு தூரம் பத்து நூறு அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களே சுத்திட்டு இருக்கு. இவன் கிட்ட அவரை போட்டு சுத்திட்டு அவருக்கு சுத்தி ஒண்ணும் இல்ல. கிரக தோஷத்துக்கு நல்லா கவனிக்கிறோம். வேதத்துல ஒரு விஷயம் அடிக்கிறது நமஸ்தே சுபாமா ஹிந்தி அப்படின்னு பல பேர் காலில் போய் விழுறதுக்கு காரணம் என்ன கேட்டா மாமா ஹிந்தி என்ன ஹிம்சை பண்ணார் உன் காலில் விழுந்துறேன் என்ன ஹிம்சை பண்ணார். இதுதான் கிரகங்கள் காலில் எல்லாரும் விழுறதுக்கு காரணமே சனீஸ்வரனுடைய காலத்தையோ ராகு பகவானுடைய காலத்தையோ பல விழுறதுக்கு காரணம் தயவு பண்ணி என்ன ஹிம்சை பண்ணாரு உங்க சுபாவத்தை என்கிட்ட காட்டாதோ என்ன ஹிம்சை பண்ணாதோ அப்படிங்கிறது தான் காலில் விழுந்து ஒரு காலம் ஹிம்சை பண்ண மாட்டேன் நீ காலில் வந்து விழுந்தா போறோம் உங்களுடைய பழைய பாபம் மொத்தத்தையும் செமிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பரமுருஷன் இருக்கிறது தெரியல. பரமுருஷன் ஆப்பார முத்தையில கூப்பிடற திருமாரி வகையில ஆப்பார முத்திரையில கூப்பிடற ஆனா அங்க கூட கிரகங்களுக்கு நிலவு சிக்கிட்டு அவனை கூட்டாளர் போக மாட்டேங்கிற மொத்தத்தையும் எல்லா அபராதத்தையும் கிழிச்சிருக்கக்கூடிய கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியவர் கஷேமத்துக்காக வேற கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாத அப்படிப்பட்ட அபிசந்தி கூட கிடையாது என் பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு கடாட்ச விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு சுகுருத்வம் எல்லாருக்கும் சொல்ற அருள்யம் அவர் ஆடவங்க சாதிக்கிற அருள்யம் உனக்கு உண்மையை சுகுருத்வங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது என்பதாக சாதிக்கிறது ஏன்னா எல்லாரும் நல்லா ஒரு சிந்தை ோனாங்குமோனி நாளம் பிரபோ பவித்துமேக புத்தி தேவம் சதா தேவம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடாட்ச விஷயம் உண்டு அதனால பயந்துட்டு போய் தேசத்தில் சொல்றதுன்னா ருத்ரன் முதலான தேவதைகள் விஷயத்துல சொல்றது ருத்ரன் சார்ந்த விளையாடுறதுக்கெல்லாம் காரணமே அவர் வந்து சம்மார மூர்த்தி அவர் அதனால எதுவானாலும் ஒழிச்சுடுவோம் நமஸ்தே ருத்ர மன்யவோதே ருத்ர நமா தே மன்யவே உங்க கோபத்துக்கு நமஸ்கார் இப்படிதான் வருவது உன்னுடைய அர்த்தத்துக்கு நமஸ்காரம் உங்களுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் இப்படிதான் வருவது அப்போ பயந்துட்டு போய் தான் பழக்க தேவதைகள் காலில் விழுந்து நீங்க இதுக்கு இதுக்கு பயந்து அதுக்கு பயந்துட்டு நீங்க சனீஸ்வரனுக்கு பயந்துட்டு சனீஸ்வரன் காலம் இந்த மாதிரி கலியுகத்துக்கு பயந்து கலியுகத்துக்கு கலிபுருஷன் காலம் வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேணும் ஒரு பயம் கிடையாது எந்திரமாடையை வந்து சேமித்தால் அதிகம் நீங்க பயப்பட வேண்டிய வஸ்துக்கள்லாம் ஒண்ணுக்கும் பயப்பட வேணாம் அபீதீகை எத்தான் அவதி தானாம் பயம் பயாபயம் இத்தாயினாக ஜெகதி என் விதேசித்தா அப்படின்னு பெருமானை சேமித்தா அபயத்தவர் வேற கிடையாது பயங்கிறதே கிடையாது பெருமாளை விட்டு இருக்கிறவர்களுக்கு பெருமாளை சேமிக்கிறவர்களுக்கு அபயந்தவர் பயம் கிடையாது பெருமாளை விட்டு இருக்கிறவர்களுக்கு பயந்தவர் அபயம் கிடையாது ஏன்னா என்னாலும் கம்ப்ளீட்டா பயங்கிறது வரப்போறது இல்லை பயம் கலந்துதான் வரப்போறது பயாபயம் இதாயினா லோகத்துல பயத்தையும் அபயத்தையும் கொடுக்குவான்னு பேர் வச்சு இருக்கக்கூடிய தேவதைகள் நிறைய பேர் இருக்கா பயத்து தான் கொடுப்பார் அவர் அபயத்து தான் கொடுப்பார் அப்படின்னு சனீஸ்வரன் உதாரணம் ஒரு கெட்ட பேர் இருக்கு அப்படி சில பேருக்கு நல்ல பெயர் இவர் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சில பேர் சில ஸ்தானத்துல இருந்தா நல்லது பண்ணுவா இந்த ஸ்தானத்துல இருந்தா நல்லது பண்ணுவா அந்த ஸ்தானத்துல இருக்கா நல்லது பண்ண மாட்டா அப்படின்னு இருக்கு இப்படி பயாபய விதாயிகளாக லோகத்துல யார் யார் இருந்தாலும் அவள் என் இதே சேர்த்திட்டா யாருடைய கட்டளைக்கு அவளா இருந்துருக்கான் யாருக்கு கட்டுப்பட்டு அவளா பயாபயத்தை கொடுத்துருக்கான் சனீஸ்வரன் இப்படி பயத்தை கொடுக்கறேன்னா பயத்தை கொடுக்கும்படி எப்படினோடைய கட்டளை இல்லை இல்லாம வச்சுக்கோங்க சனீஸ்வரன் இந்த பயத்தை கொடுக்கலன்னா லோகத்தை எடுத்து திருத்தது ஓகே அவனும் கைவிட்டு போயிடுவானே எல்லாரும் சனீஸ்வரனும் மொத்த பேர் பயத்தை உட்காந்துருக்கானே இல்லை எல்லாரும் ஏன் மட்டும் சரி அப்படின்னு இல்லதான் இவனுக்கு பயம் விட்டு போயிடும் அதனால நீ பயத்தை கொடுத்துன்று அப்படின்னு அவன் நீ அபயத்தை கொடுத்துன்று அப்படின்னு இவனை வச்சிருக்க அப்போ பயாபயம் இதாயினா ஜெகதி என் இதே சீதா அவருடைய கட்டளையில் தான் எல்லாரும் இருந்தது சதேத அதிலங்கித திருமிதாதிக்கம் சரி இந்த பயாபயத்தை கொடுத்தவா கூட பிரம்மாவுக்கு தான் இருக்கா சிவனுக்கு கீழதா இருக்கா அப்படின்னு சொன்னாலன்னா அவளுக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மேல இருக்கக்கூடியவர் அதிலங்கிதத்து குணகம்பு சக்கராதி அப்படிங்கிறா பிரம்மா சம்பூர்ண சிவன் சக்கரன இல்லை பிரம்மா இல்லன்னு சிவன் தானே பெரியவாழ நினைச்சிட்டு இருக்கோம் லோகத்தில் இருக்குவாடே கூட இந்த கிரக தேவதைகள் இருக்காது நவகிரக தேவதைகள் அந்த மாதிரி அப்புறம் குபேரன் அந்த மாதிரியான தேவதைகள்லாம் நிறைய தேவதைகள் இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியும் இப்ப நவகிரக தேவதைகள் குபேரன் முதலான தேவதைகள் தான் கூட இந்த மும்மூர்த்திகளுக்கு வசப்பட்டவர்கள் தான் எல்லாமே சொல்றாங்க தேவர்கள் எல்லாமே அப்படின்னு வச்சுருக்காங்க தேவதைகளுக்கு சிவன் பிரம்மனா வசதி அப்படின்னு வச்சிருக்கேன் நீங்க எந்த தேவதைகளை சிவனோ பிரம்மாவோ இல்ல விநாயகரோ யாரோ வசத்தின்னு சொல்றாலோ அவளுக்கும் மேல இருக்கக்கூடியவன் என்று சதேசத்துக்கு அச்சீர் ஏன்னு கேட்டா இந்த சனீஸ்வரன் முதலானவர்களுக்கெல்லாம் பயந்துட்டு சிவபெருமான் கிட்ட போற அப்படின்னு வச்சுப்போம் இப்ப என்ன கேட்டா சனீஸ்வரன் பயம் கொடுக்க முடியாது சிவபெருமான் கிட்ட அவையும் கொடுக்க முடியாம பண்றவன் என்றுதான் அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அப்படிப்பட்ட ரமாசகம் அதிகமாகே அப்படிப்பட்ட எந்திரமாகலையே எத்தனை தடவை என்ன வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சி சிமத்து ரங்க தெரியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எந்திரமானி சேவிப்போம் அப்படிங்கிற தேசிகளுக்கு ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய பயம் பண்ற போது இதை சோதனை பண்ண அபிஜித்தம் பண்ற தேசிகளுக்கே பெரிய பயம் எனக்கு இந்த பயம் இருக்கக்கூடாது பயம் சமய அப்படிங்கிற என்னுடைய பயத்தை எல்லாம் போக்குறிச்சு அப்படிங்கிற தேசிகளுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இல்லை அதுதான் பெரிய பயம் நீ திருப்பி வர வேண்டாமா இந்த அது இருந்தாலே பாகவதர்கள் விஷயம், அது இருந்தாலே வைஷ்ணவங்கிறது இருக்கும். சீரகசீன் உங்களுக்கு வைஷ்ணவமே ஒன்று கிடையாது. அதனால நீ திருப்பி சீரகத்துக்கு வந்து அந்த சீரகசியை வளர்க்க வேண்டாம், சீரகத்தில் இருக்கிற பயத்தை போக்கடிக்க வேண்டாம். எனக்கு தெரியும், அதுதான் பெரிய பயம். ரங்கநாதன் திருப்பி சீரகத்துக்கு வரலன்னா, சீரகசிரி வளரலன்னா அப்புறம் என்ன சுகத்தை ஒருமே கிடையாது. அப்ப ராமானுஜர் இத்தனை பண்ணியும், நம்மாழ்வார் இத்தனை செய்யும், நாகரன் இத்தனை செய்யும் பிரயோஜனம் இல்லாத போகும். அதனால பயம் சமய மனிதரா விசாசம் சிறியம் பகுடைய பிரபோ சித்தவிபக்ஷம் உண்மையுடைய ஆட்சிகளுக்கு விபக்ஷமா இருக்கிறதெல்லாம் உயிர்ச்சிடும். ஸ்வயம் சமுதிதம் பகு, நீதானே சீரகத்துக்கு வந்த முதல்ல சீரகம் தெரிய வந்த போது நாங்கள் அடைக்கம் திருமணி சீரகத்துக்கு வந்தது. நீதானே சத்தியலோகத்தில் அவதாரம் பண்ணி, திருப்பாக்கடல் அவதாரம் பண்ணி, சத்தியலோகத்தில் இருந்து அயோத்தியில வந்து இருந்து அதுக்கப்புறம் நங்கைக்கும் போகாமல் சீரகத்தில் நீ வந்திருந்து நீதானே நாங்களா கேட்டோம். அப்போ ஸ்வயம் திருத்தமாக ஒரு திருவேணி இருக்கின்ற ஸ்வயமாகவே தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க நீ மறுபடியும் நீ ஓடினா நடத்தம் அதை நீ அனுபவம் பண்ண வேண்டாமா? இல்லாட்டா அந்த திருவேணி இருக்கு, நாங்கள் கேட்காம அந்த திருவேணி அது எங்களுக்கு உபயோகப்பட வேண்டாமா? தவ விசாமயத்தான் வயம் திட்டத்தில் எங்களுக்கு பூமி கொண்டு நினைக்கிறது. இந்த பூமியிலே மோட்சம் கிடைக்கும், நாங்கள் பார்க்க முடியும். மோட்சம் வேண்டாம், பூமியே போகணும்னு ஒன்னு சேமித்து நடத்த வேண்டும். அது எங்களுக்கு கிடைக்க வேண்டாமா கேட்கற. அப்ப தேசியனை பொறுத்த வரைக்கும் பயம் எதுன்னா சீரங்கத்துல ரகநாதன் இல்லைங்கிறதே அவருக்கு பெரிய பயம், வேற பயமே கிடையாது. வேற அத்வைத்தி எல்லாம் வாதம் பண்ணி உன்னை ஒழிச்சுடைய மனத்தை ஒழிச்சுடுன்னு சொல்லக்கெல்லாம் பயப்படுது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதந்த சுதந்திரான படினாலே எத்தனையோ பேர் வாதம் கட்டி வந்து உன்னை ஒழிச்சுடுவேன் ஒழிச்சுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் எதுக்கும் பயம் இல்லாமல் தெய்வமாக சீரங்கத்துல வந்து சத்தூஷணி பண்ண சுவாமி தேசிகன் பயந்த ஒரே விஷயம் பெருமானே வந்து இந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டாரு என்பதுதான். அதனால பெருமாள்கிட்டயே பிரார்த்திக்கிறார். அதனால சகல பயத்துக்கும் நிறுத்தி அபயங்கிறது எதிர்வாழ்க்கிட்ட இருக்கிறதுனால அது சமம் அப்படின்னு வந்து அதனால நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவதைகள் கூட எம்பெருமானை ஆசிரியத்து அந்தந்த தேவர்களாக இருக்கிறார்கள். அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ற ஆழ்வார் சொல்லீர்கள், ஒக்க தொழுகி சொல்லீர், ஒக்க தொழுகிற்றீர்கள் கலியுகம் வந்தது. எதுக்கும் பயப்பட வேண்டாம், கலியுகத்துக்கு கூட பயப்பட, கலியுகத்துல மொத்தம் இத்தனை ஆட்சி படைக்கிறது மொத்தமே, கலியுகத்துக்கு கூட பயப்பட வேண்டாம், கலியுகம்னு ஒன்று கிடைக்கவே இருக்காது என்பதாக சொல்ல. எம்பெருமானை ஆசிரியக்க வல்லீர்களாகி இக்கலியுகம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அடுத்த பாசனம். இது பல சொல்லி இந்த பத்து பாசனத்துக்கு பலனை சொல்ற. கலியுகம் ஒன்றும் இன்றிக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கடிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடபோபன் ஒலிபுகள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே. எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு கலியுகம் என்று ஒன்றுமே இல்லாமல் அருள் செய்யக்கூடியவன், அவன் நன்கு வளரக்கூடிய தேஜோமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், ஆச்சரியமானவன், பரம உபகாரகனானவன், ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்தவன். அவனை குறித்து காரிமாறன் சடகோபன் அருளை செய்த ஆயிரத்திலே இந்த பத்து பாசுரங்கள், ஒலிப்புகள் ஆயிரத்து ஒலிக்கப்படும் புகழுடைய ஆயிரத்து இந்த பத்து பாசுரங்கள், இதை யார் அனுசந்தானம் பண்றார்களோ அவர்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மாறும், எல்லாம் போகும், மாசருக்கும் தோஷத்தை போக்கடிக்கும் என்பதாக பல சுருதி சாதிக்கிறார். இங்கே அழகான விஷயம், கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்மையாக கருத்தும் ஆசிரியர்களுக்கு கலியுகம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடிய லோகத்திலேயே கலியுகம் இருக்கும்போது கலியுகம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் தான் அப்படின்னு அதை எல்லாருக்கும் பண்ண மாட்டாராம். ஆசிரியர்கள் எல்லாம் நன்றாக சாதிக்கிறார். சாஸ்திரர் அபேட்சித்தால் கலியுகத்தையே கிருதயுகமாக்கிய அருளும் சுபாவனாய் இருந்த எம்பெருமானை சொன்ன இத்திருவாய் மொழி அப்படிங்கிற பக்தர்கள்லாம் போய் கேட்கிற அடியே இந்த மாதிரி பயமா இருக்கே அனுஷ்டானம் நடக்க முடியும், அனுஷ்டானம் செய்ய முடியுமோ பயமா இருக்கு. ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு திடீர்னு ஏதோ உடம்பு வந்துருக்கும், மயக்கம் வந்துருக்கும், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவர் வந்து டாக்டர் வந்து கவலைப்படாத ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆசைக்கு வந்த இது அவா அவங்க தோத்து ஒன்று நீங்க ஒன்றும் கவலையப்படாத ஒரு 8 மணி பட்டினியே இருக்கக்கூடாது, ஒரு 7 மணி 8 மணிக்குன்னா நான் 3 வேலை காசு விட்டு அந்த டாக்டர் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் என் போய் இந்த ஒரு நாள் போய் சொன்னேன், என்ன என்ன கேட்டேன், ஒரு பயமும் இல்லை டாக்டர்லாம் பயம்லாம் ஒரு பயப்பட வேணாம், ஒரே பயம் தான், என்ன பயம்னா அனுஷ்டான லோகம் வந்து பயம் பார்த்தேன், இதெல்லாம் சொல்லதை பார்த்தேன் ஏன்னு கேட்டேன்னா ஒரு 10:30 அனுஷ்டான லோகம் குறைஞ்சு வருவோம், அனுஷ்டான லோகம் வந்துடும் இல்ல அனுஷ்டானம் குறைஞ்சு வருவோம் அப்படிங்கிறதுதான் பயம் இருக்கு. ஆக இதுதான் பயம் பெரியவர்களுக்கு தான். ஆனால் கலியுகம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த சாமி தன் அனுஷ்டானத்தை குறைச்சிக்கவே இல்லை, நான் யார் எது சொன்னாலும் குறைச்சிக்கல, அவர் நன்னாதான் இருந்தேன். கலியுகம் ஒன்றும் இல்லை, அதனால சுவாஸ்திரர் அபேட்சித்தால் அடியார்களானவர்கள் அபேட்சிக்கிறது என்ன கேட்டார், தெய்வம் பண்ணி நிறைய இருக்கு, இந்த கவி பிரபாவத்தை எனக்கு வரப்போம் இல்லாம நான் வந்து எந்திரமானது தாசனாக அப்படியே கைந்திரத்துக்கு ஏதாவது தோஷம் வந்துருவோம், அனுஷ்டானத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துருவோம் அப்படின்னு தானே இவர்கள்லாம் அபேட்சிக்கிறேன். இவர்கள் அபேட்சித்தார் அவருக்கு அந்த தோஷத்தை போக்கரித்து தன்னுடைய அனுபவத்தை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடியவன், கலியுகத்தை உழைக்கக்கூடியவன் அப்படின்னு சுவாஸ்திரர் அபேட்சித்தால் கலியுகத்தை கிருதயுகமாக்கியருடன் சுவாவன் வேடிக்கைதான், கிருதயுகம் ஆக்குவன் இல்லை, கிருதமுகம் ஆக்கியவர்களும் சுவாவம் இது அவருக்கு சுவாவம் பெருமாறு காத்திருந்திருக்கான் பெருமாறு சுவாவனாய் இருந்த எம்பெருமானை சொன்ன அப்படிங்க கலியுகம் ஒன்றுமின்றிக்கே தன்னடியாக அருள் செய்யும் மலியும் சுடரடி மூர்த்தி இங்கே அந்த திவ்யமங்கல விக்கிரத்தை சொல்ற மூர்த்தினா திவ்யமங்கல விக்கிரம் போன ஸ்லோகத்துக்குமே சொல்ற திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடியவன் மூர்த்தியினே திருவாரம் கொடுத்துருனா மூர்த்தியினே பேர் வச்சுக்கிறார் நாராயணன் மூர்த்தி கேட்பனை பாடும் நீ கேட்டே கிடைக்கியோ அப்படின்னு ஆர்வம் சொல்ற ஆண்டாள் என் நாராயணன் ஒரு திருநாமும் மூர்த்தின் ஒரு திருநாமும் கேட்கணும் ஒரு திருநாமம் மூணு திருநாமம் மூர்த்தினா திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு உடைய அப்படின்னு அர்த்தம். நமக்கா பெருமாளுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் எடுக்க அவசியம் கிடையாது, ஒரு திருமையில இருந்தாலும் ஒரு காரியம் செய்யணும் மட்டும்தான், சரியிடும் வழியாதான் ஏதாவது நம்ம செய்ய முடியும், இல்லாட்டா ஆத்மாவினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆத்மாவுக்கு ஆத்மாவினால ஒரு ஒரு வருஷம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சைக்கிறதுனால தான் வைக்கணும் வேற வழி கிடையாது. ஆனா பகவானுக்கு சங்கல்பத்தான இடம் எல்லாம், அதனால சரீரங்கிறது பெருமானுக்கு தேவையில்லை, எதுவாக சங்கல்பத்தான மோட்சம் கொடுக்கணும்னா கூட சங்கல்பத்தால தான் மோட்சம் முடியும், சிருஷ்டி பண்ணா கூட சங்கல்பத்தான சிருஷ்டி, சம்பாதங்கிற சங்கல்பத்தில் தான் இருக்கும், சம்பாதம் சிருஷ்டி மோட்சங்கள பெரிய பெரிய காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள்னாலே அதெல்லாமே சங்கல்பத்தான் நடக்கும் போது சின்ன காரியத்தை பற்றி கேட்க வேண்டாம். பின்னருக்கு பெருமாள் திவ்ய முக்க இருக்காருன்னா நமக்கா நமக்கு தேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவ்ய பெருமாள் இருக்காரு காவிக்கணுங்கிறதுக்காக ஆசிரியர்களுக்காக திவ்ய முக்கிய அதனால அதை அழகா சொல்ல ஆசிரியர்களுக்காக திருமணியை ஏற்றுக்கொண்ட பெருமாள் நம்ம அசந்தானமான நமக்கு அந்த சௌந்தரியம் லாபம் இதெல்லாம் நமக்கு பிரியம் சௌசியம் சௌலபியம் என்ன இருக்கு அந்த திருமணியில திருமணியில் இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னா நிறைய சௌந்தரிய லாவண்யம் ஆரம்பிக்க சத்தியத்துல சொல்றாரு இல்லையா, அதுல நிறைய திருமேனி குணங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்போ இத்தனையோடையும் நமக்கு ஒரு அனுபவத்தை பெருமாள் கொடுக்கிறாரா, அதனால அதையும் சேர்த்து சொல்ற இல்லையா, மலியும் சுடருளி மூர்த்தி இந்த திருமேனியை சொல்லும்போது வேதத்துல திருமேனிய வேணின்னா சரீரம் அப்படின்னா திருமேனிங்க அப்படின்னு சொல்றது இல்லை, ஜோதிஹி அடிக்கடி வரும் பல இடத்துல வரும், ஜோதிஷ்னா பிரகாசம் பிரகாசம்னா பிரகாசமான திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே. இப்போ மலியும் சுடரொளி மூர்த்தி மேல மேல அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல பிரகாசமுடைய மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை வர்க்கமான பிரபாசாதி தேஜோமய விக்கிரக அப்படின்னு பிரகாஷ் சுவாமி சாதிச்சிருக்கேன். உடலுக்கு ஒரு குறைந்த அர்த்தம் இல்லை, மேல மேல வளர்ந்துட்டே இருக்கும்படியாக இருக்கக்கூடியதுதான் சுடர் ஒளி இருக்கு அப்படின்னால பிரபாசாதி அப்படின்னு, அதாவது தேஜஸ்வே அதனுடைய வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி மாயப்பிரான் மாயன்னா ஆச்சரியமானவன் இருக்கும், பிரான்னா உபகாரமானவன் இருக்கும், ஆச்சரியமான திருமேனி அது கொண்டு செய்யக்கூடிய உபகாரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு வச்சுக்கலாம். கலியும் சுடருளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிமயல் தென்னங்குருவூர் காரிமாறன் சடகோபன் கலிவயல் இங்க ஒரு கலி ஒன்று போட்டுக்கிற வரணும் இந்த கலிக்கு வேற அர்த்தம், கலின சப்தம் அப்படின்னு அர்த்தம், கனிவயல் தமிழ்நாடுகளில் இருக்கக்கூடிய திருக்குறுகூருமே அங்க இருக்கக்கூடிய வயல்கள்ல சப்தங்கள்லாம் நிறைய இருக்கான். என்னன்னு கேட்டானா, கரிஷகர்கள் இந்த உழவாளிகள்லாம் கழியும் அவெல்லாம் நல்லா போட்டு ஊழல் அதெல்லாம் பண்ணும்போது அதனால வரக்கூடிய சப்தங்கள் எல்லாம் வேணும் இருக்கணும். சத்தம் போட்டுதான் உருவம் ஏற்றம் இருக்கிறவங்க பார்த்த தெரியும், பாட்டு எல்லாம் பாடிந்து அவனுக்கு சிரமம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக ஏழு பாட்டெல்லாம் இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பாடிட்டுதான் ஏற்றமெல்லாம் இருக்கும். அந்த காலத்துல கிராமங்கள்ல இம்மாலும் ரெண்டரை மணிக்கு பார்த்தா இந்த பாட்டு ஆனந்தமா காதுல இருக்கும். இங்க ரெண்டு மூணு இடத்துல இந்த சப்தம் இருந்து அவன் பாடுற பாட்டெல்லாம் காதுல நிசப்தமா இருக்கும்போது அந்த சப்தம் காதுல இருக்கும். அதனால அப்படிப்பட்ட சப்தங்கள் கரிச அதாவது களிமையல்னு சொன்ன மாதிரினால வயல இருக்கிற சப்தத்தை இருக்க களிவயல் தென்னன் குருகு தெற்கு திக்கிலே பெருமை சேர்க்கக்கூடிய திருக்குருகூர்லே இருக்கக்கூடிய காரிமாறன் சடகோபம் காரி வம்சம் மாறன் திருநாமம் சடகோபன் சடத்தை ஜெயிக்கிறார் நம்மாழ்வார். அவருடைய திருநாமத்தை எல்லா திருவாயிலையும் சாதிக்கிறார். காரிமாறன் சடகோபன் ஒளி புகழாயிரத்தி பத்து நன்கு இந்த திருவாயிலையுமே சாதம் கிடையாது. திருவாயை எப்பவும் பாராயணம் பண்ணலாம், அது மாத்திரம் இல்ல இந்த திருவாயுடைய புகழையும் பாராயணம் பண்ணலாம். அப்படித்தான் இந்த திருவாயிலுமே திருவாயிலுக்கார் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்க திருவாயி பாராயணம் பண்றாரு. எப்பவுமே ஒரு பத்து வாசம் சொல்ற பாராயணம் பண்ணிட்டு முடிஞ்சு வந்து அடுத்தது அது கூட நம்மளோட என்னவா சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற அவரு வந்து ஆழ்வார் என்னவா சாதிக்கிறேன் அப்படிங்கிற அது மாதிரி அனுபவம். திருவாயுமொழியை பத்தி எல்லாரும் கோடம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய திருவாயுமொழியே ஒரு கோடம். திருவாயுமொழியை பத்தி எல்லாரும் கோடம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய ஒளிப்புகள் ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசிருக்குமே வைஷ்ணவத்த விரோதி சகல விரோதங்களையும் போக்கும் என்கிறார் அப்படிங்கிற வைஷ்ணவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறதோ இல்ல மற்றபடி கலிபுரத்தில் வந்துட்டா உதாரணம் இந்த பயனும் இது மொத்தத்தையும் போகிறோம். இந்த திருவாரூரிய நாம பெரியதான் ஆரம்பிச்சு இந்த திருவாரூரிய நிறுத்தி உனக்கு தியானம் பண்ணா நமக்கு வைஷ்ணவத்து விரோதியான பாபங்கள் தான் மக்கள் போய் பூர்ணமாக வைஷ்ணவன் ஆகும். மனசுலேயே இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் உள்ளத்தை மாசருக்குமேங்கிறதுக்கு போக்கும் மனசுல இருக்கக்கூடிய விரோதம் என்ன பெரிய விரோதம் அப்படின்னு மனசுதான் கருத்து சொன்ன கருத்து வருவா முக்கியமா அதெல்லாம் போக்கடிச்சு என்பதாக தாக்கரிய ரத்னாவதி பிரௌடாந்தௌலசிகாலங்கிருத்தௌ தாதுபாவே வைகுண்டத்வே சக்கர பிரகரண வசிதா தேவதா ஸ்தாபனாதௌ ஸ்வநாம் அத்யாவநாதௌ சகல நியமனே சர்வ கர்மேஜ்ய பாவே நித்யாசக்தைஹி ஸ்வபக்தைஹி ஜகத் அக சமணம் ப்ராஹ கிருஷ்ணம் சதாரிஹி. இங்க திருவாயுமொழியிலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணம் இங்கே பிள்ளான் கடைசியில் சாதித்த மாதிரி லோகத்தில் இருக்கிறவர்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு வைஷ்ணவர்கள் இருக்கார். இங்கே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் மனசுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்கு வைஷ்ணவர்களை பகவான் வைத்திருக்கார். வைஷ்ணவர்களை கொண்டு தன்னுடைய பக்தர்களை கொண்டு தோஷத்தை போக்கடிக்கிறார். நிறைய பேர் நடமாட விட்டு புதிய புதிய புதிகன்றி அதை பார்த்து நாலு பேர் சொல்லுங்க எல்லாரும் பத்து பேர் வைஷ்ணவாயிட்டா பிறந்தானோ தாய் வைஷ்ணவா சொல்லுடைய வைக்க முடியும். அதனால தன்னுடைய பக்தர்களை கொண்டே உலகத்தை திருத்துவன் என்கிறான். சோ பக்தைகி ஜெக அஜகமனம் தன்னுடைய பக்தர்களாலே ஜெகத்துடைய பாபத்தை போக்கடிக்கிறான். நாகரே நரசிம்மனை நவீன நேத்துவார்கள் இலக்கிய பாததூடிப்படுதலா இந்த உலகம் பாக்கியம் இவ்வுலகம் பாக்கியம் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீக சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜ ரேமனா. எம்பெருமானுடைய பாதுகையில் இருந்து வரக்கூடிய எம்பெருமானுடைய பாததூடிப்பள் அவருடைய பெருமை இருக்கட்டும். அந்த பாதுகையை தரிக்கக்கூடிய மாதவர்களுடைய பாததூடிப்பள் அதுதான் லோகத்தை எல்லாம் சுத்தமாக்குறது. இந்த சோகத்துல சந்த ஆக பாதுகை பிறகு முதல்ல சந்தகாரி ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ரான சேகராக பாதுகையில் இருக்கக்கூடிய திருடி தூளை தரிக்கிறவர்கள். ஆனா புவனத்திரான பல பங்கஜர் என்றார் புவனத்தையே ரட்சிக்கக்கூடிய திருவுடி தூளை உடையவர்கள். இவருடைய திருவுடி தூள் அத்தனை பிரபாவம் எடுக்குது. அதனால நித்யா சக்தி எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை கொண்டு பாபத்தை தோன்றுகிறார். எப்படிப்பட்ட எம்பெருமாண்டம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொன்றாக எம்பெருமாண்டை குணத்தை சொல்லி ஆழ்வார் சொல்ற அதை சாமி தேசியம் எடுத்து சோகம் சாதிக்க அப்படியே பார்த்திருக்கோம். அதுல நேற்று சொன்ன பார்த்திருக்கும்படி பார்த்தா சுவானா அச்சியானாதவ் நேற்று வந்து அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம் அந்த பாத்திரத்திலே வந்தது. அதனால நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞானவீதி விளையாமே அப்படின்னு வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞானவீதி விளையாம அச்சுதன் அப்படின்னா கைவிடாதவன் பக்தர்களை ஒரு நாளும் கைவிடாதவன் அப்படின்னு எம்பெருமான சோகம் வந்து அந்த ஒரு எம்பெருமானுக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்கிறபடினால தானே நாம் வந்து எம்பெருமானை நம்ம ஆசிரிக்கணும். இதே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன் அப்புறம் விட்டுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதனால அச்சுதாக இருக்க முடியாது. சுவானா தன்னை சேர்ந்தவர்களை அச்சியாவனாது விடவே மாட்டான் எம்பெருமான் அப்படின்ற குணத்திலே ஈடுபட்டிருக்கார். இந்த அச்சுதத்துவம் வேற அச்சுதான் எம்பெருமானுடைய திருநாமம் வேறு திருநாள் கிடையாது. அதாவது சில திருநாமங்கள்லாம் பொதுவாக சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருநாமம் எல்லாம் அச்சியாவனாதோ அப்படின்னு அதுல ஈடுபட்ட அச்சுதத்துவங்கிற குணத்துல ஈடுபட்ட பக்தர்கள் அப்படின்னா சகல நியமனே அப்படின்னு இப்போ இன்னைக்கு பார்த்த பாசுரத்திலே தேவர்கள் எல்லாரையும் நியமனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அந்தந்த தேவர்களே அந்தந்த லோகத்திலே இருக்கு அவளுக்கு பலம் கொடுக்கும்படியாக பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறதுனால சகல நியமனே அப்படின்னா இது வரைக்கும் சொல்றது ஒன்னு நியமனம் பண்றாங்கன்னு மாத்தவில்லை நீ எந்த தேவதையை நினைச்சிருக்கியோ அந்த தேவதையும் நியமனம் பண்ணக்கூடியவன் தெரியுமா அப்படின்னு அதுல ஈடுபட்டு இருக்கார்களாம் மக்கள். அதனால சகல நியமனே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சர்வ கர்மே ஜியபாவே அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்தமா தேசிய ஒரு சார்பம் சொல்ற. அதாவது இந்த பொலிக பொலிகளையே ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழியாக நாம் இதை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4-5 வாரங்களாக வந்துருக்கு. ஒரு காலக்ஷேத்திர ஒரு பாசனம் அப்படிங்கிற மாதிரி அழகா வந்துருக்கு. இதுல நம்ம சித்தாந்தங்களுடைய பரம தாற்பயங்கள் எல்லாம் இதுல இருந்து அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியாக நேற்று பார்க்கும் போது வேதாத்யனம் அப்படிங்கிறது கிருஷ்ண வேதாத்யனம் எம்பெருமானுக்கே உரித்தானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரிதான் ஆழ்வார் வந்து நடுவில் சொன்ன விஷயம் அடியே குறிப்பா சொன்னேன். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டா சர்வகர்ம சமாராஜ்யம் எல்லா கர்மங்களும் எதிர்மானத்தான் சொல்றேன். எல்லா எதிர்மானத்தையும் உரிய அதனால எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதே கிடையாது. நிஷித்தமான கர்மங்கள் பண்ண போறது இல்லை, சாத்தமான கர்மங்கள் பண்ண போறது இல்லை, நமக்கு பலன் தேவையில்லை அப்படிங்கிறது. நிச்சய கர்மங்களும் நிச்சயத்துக்கு சதிசமா இருக்கக்கூடிய நைமித்திக கர்மங்களும் தேவதாந்தரங்களை சொல்லியிருந்தா கூட பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவாருக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சொல்லப்படினாலே ஆழ்வார் நடுவனை குறிப்பாக நிறுத்தி உள்ளத்துக் கொள்ளும் தெய்வங்கள் உண்மை மறுத்தும் அவனோட மார்க்கண்டேனும் அவனே கருத்த மனமன்றும் வேண்டாம் கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருக்கிறேன். நீங்க என்னென்ன சமப்பிக்கிறோம் என்ன அவன் மூர்த்தியாய் அவர்க்கே நீங்க யாருக்கு சமப்பிக்கிறீங்களோ அவெல்லாம் எம்பெருமானுடைய மூர்த்தி எதிர்வாடி திருமேனி அப்படின்னு வச்சுட்டு அவருக்கு சமர்ப்பியுங்கள் அப்படிங்கிறது. இருக்கும் இறை இருக்கின்ற எல்லா உலகுக்கும் தன்மூர்த்தி இருக்கினால் தெய்வங்களாக அத்தெய்வனாயிரம்தான் மறுத்திரு ஆர்வணவந்தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின்றி ஞானத்து நிற்கார் வேகித்தோடு விரும்புகிறேன். உனக்கு வெறுப்புங்கிறது கிடையாது, சிவன்கிட்ட வெறுப்புங்கிறது கிடையாது. என்ன கேட்டா சிவனுக்குள்ள அக்கறையா பகவான் இருக்கா ஈசான பலின்னு ஒரு கர்மா இருக்கு. இந்த பெரியவெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆபத்தம சூத்திரத்தில் சொல்லுங்க. ஈசான வழி வாழ்க்கையில் ஒருத்தன் பண்ண கூட போகும் அப்படின்னு சொல்றா. சர்ப்ப வழியும் ஒண்ணு உண்டு, ஈசான வழியும் உண்டு. சர்ப்ப வழி நிறைய பெரியவா நிறைய பண்ணியிருக்கா பார்த்துருக்கோம். ஈசான வழி கூட பெரியவாள் பண்ணியிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கா. பார்த்தது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவாள்னா வைஷ்ணவா வைஷ்ணவா பண்ணியிருக்கா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டானா வேதத்துல சொல்லியிருக்கு. அது வாழ்க்கையில ஒருவிதமான பணம்னு சொல்லியிருக்கு. அது அவருக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் தானே, பகவான் தானே ஆராத்யன் இதுவா இருந்தாலும் அதனால இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியா அவர்கே இருமினே தானே. அதனால அது அதுவே வேண்டாம். வைஷ்ணதேவத்திலேயே யுத்தம் வெளியில வேணும். நிச்சயப்படி செய்யல கந்த மகா இயக்கம் நிச்சயம் உடாம பண்ணணும் பகவத்கீதையில கீதா பாக்கியத்துல 100 இடத்துல சுவாமி தேசிய சுவாமி ராமானுஜன் சாதிக்கிறேன், சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். 1 இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை. அப்போ அந்த பஞ்சமகா யுத்தம் பண்ணும்போது அதுலேயே ஈசான பலி விவகாரம் எல்லாம் வரும். அதுலயே ருத்ரபலிதான் வருது. என்ன பண்ணணும்? நமக்கு வெறுப்பு கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்க முடியாது. சொன்ன விஷயத்தில் வெறுப்பு, விகித விஷயத்தில் வெறுப்பு கிடையாது. அப்ப இருப்பதெல்லாம் அவர் மூர்த்தியாய் அவருக்கே இருக்கு. அப்படி பார்த்தாங்க இந்த மாதிரி தெரிஞ்சு சர்வ கர்மாவுக்கும் இயக்கமாக ஆராய்ச்சி. இதுக்கு மேல என்ன கேட்டா, இது தெரியாமல் இந்த விஷயம் தெரியாமல் சிவனை ஆராதனம் பண்ணா கூட எதிர்மாக தான் ஆராய்ச்சி. ஏன்னா அவங்க தான் குறிக்கணும் மொத்தவரை கடவுள் கொடுக்கவே இயக்கமாக இதுதான் சக்தி. அதாவது சகல கர்ம சமார சர்வ கர்ம சமாராத்யா சதா சன தர்மான்னு மாதிரி சர்வ கர்ம சமாராத்யம் சர்வ கர்மத்தாலும் சம் ஆராத்யம் இயக்கமாக தான் அப்படிங்கிறது தான் வேத சித்தாந்தம். எப்படியானா நேற்று பார்த்தோமோ சகல வேதங்களுக்கும் எதிர்மான் தான் உரியவன். அதே மாதிரி வேதத்திலே சொல்லப்பட்ட சகல கர்மங்களுக்கும் எதிர்மான் தான் உரியவன். அதனால இது ஆழ்வார் சொல்றத ஆழமா நம்ம எடுத்துக்கணும்ன்றதுக்காக அதையும் எடுத்து சொன்ன சர்வ கர்மே ஜியபாவே அப்படின்னு சர்வ கர்மத்தானே இத்தியதான் ஆராதிக்கப்படுவோம். ஆராதிக்கப்படுவதா இருக்கக்கூடியது அந்த எதிர்மான் கிட்டே ஈடுபட்டு நித்யாசக்தி பத்து பாட்டினுடைய சாரத்தை சொல்லி முடிச்சு சர்வ கர்மேஜி வாங்கன்னு அது காரணமா இருக்கட்டே தெரியும். அப்படிப்பட்ட எந்திரமான் கிட்டே நீங்க பிடிச்ச விஷயம் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட எந்திரமான் கிட்ட நித்திய ஆசக்தி சுபக்தி ஜெகதசகமணம் ராக கிருஷ்ணம் சகாரி கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொன்னது இந்த ஆழ்வாரிய சமயத்துல கண்ணன் நித்திய அப்படின்னு சொன்னபடினாலும் இங்க கடைசி பாட்டிலையும் தன்னடையார் கவிழ்ச்சியும் மலை சுதரி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை அப்படின்னு சொன்னபடியாலும் கண்ணன் தானே சர்வ தெய்வங்களையும் வெகுவாக கண்டு பிரிஜித்தமா இருக்கிற பயனாலையும் அவனை சொல்ற ஜெக ஜெகமணம் பிராக கிருஷ்ணம் சகாரிகி அதே நமாழ்வார்கள் செய்யும்போது இங்கே தாத்பரிய ரத்னாவதியிலே சுவாமி ஜெயக்கு நல்ல செய்தார். இல்லையாக அடுத்த திருவாதிரி பார்க்கணும். அடுத்து உள்ளத்தை மாசருக்குவேன் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசரு கீதனை ஆதிமூர்த்தியை நாடிய ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்